வானவில் வட்டமாகுதே, வானமே கிட்ட வருது. மேகங்கள் மண்ணில் இறங்கி தொகைக்கு ஆடை கட்டுது. இரவெல்லாம் வெயிலாகி போக, பகலெல்லாம் இருளாகி போக, பருவங்கள் வேஷம் போடுதே. சாட்சியா வச்சு நமக்கெல்லாம் தாய் மாதிரி இருக்கிற இந்த பொன்னாத்து தண்ணியை தொட்டு வணங்கி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன்.